ஐ நெவர் யூஸ் திஸ் தண்டனகா. அண்ணா நீங்க வந்து யூ ஆர் புட்டிங் எ பிராண்ட் ஃபார் மீ தண்டனகா. சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே மேரேஜி பண்ணனு காதலிச்சு யாரு எவருன்னு தெரியாம லவ் அண்ணோண்ட மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம கடைசியில தண்டன காட்டன கா.